கை உன் கையில் அள்ளித்தந்தேனே, நான் வாங்கும் மூச்சலாம் என்றும் நீதானே. ஆத்தோரம் கொஞ்சிடும் தென்னஞ்சிட்டுத்தான், அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுத்தான். இளஞ்சிட்டு உன்னை விட்டு இனி எங்கும் போகாது, இரு உள்ளம் புது வெள்ளம் அணை போட்டால் தாங்காது. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் புது தாளம் போட்டு, புதுசா புதுசா அதை காதில் கேட்டு புழுவாய் துடித்தாள் இந்த மின்னல் கேட்டு. துடித்தாள் இந்த மின்னல் கேற்று.